கையை பிடிச்சா தருமாறு, கட்டி அணிச்சா தருமாறு, கொஞ்சம் சிரிச்சா தருமாறு, நாளை பெண்ணை ஏமாசு சுக்கும் ஊர. ஓகே ஓகே இனி எல்லாம் ஓகே, லாக்கே லாக்கே ஓ கூட லாக்கே, அனே நேரகியே ஆனாலும் வரகியே, உன்னத்தான் இந்த உலகத்து யாரும் இல்லையே. Full stop ஆகாது, ஹை பாய் சொன்னாலும் ஹார்ட் பிரேக் போடாது. உன் ஹைட் என்ன சொல்லு, உன் வெயிட் என்ன சொல்லு, உன நான் தூக்கி கொஞ்ச இனி ஜிம் போக போறேன், அருணால் தான் மாற போறேன், உன் கூட கத்தாக வாழ போறேன். Come on dance with me now, I gotta show all this love to you. Okay, okay. தருமாறு, கட்டி அமைச்சா தருமாறு, கொஞ்சம் சிரிச்சா தருமாறு, உன்னாலே பின்னே மனசு சுத்தி நூறு.